Dum cha um um um. Dum cha um um um. Dum cha um um um. Dum cha um um um. Dum cha um um um. Dum cha um um um. Dum cha um um um. Dum cha um um um. Dum cha um um um. Dum cha um um um. Dum cha um um um. Dum cha um um um. Dum cha um um um. Dum cha um um. ஐயோ மன்மதனி பொள்ளு பேர புள்ள ஆமா மன்மதனி பொள்ளு பேர புள்ள ஏமா மன்மதனி பொள்ளு பேர புள்ள ராக்காயி மூக்காயி காத்தாயி ராமாயி எங்கடி போனீங்க சோ சிறுக்கி சீனு கட்டி சினுங்கி சிங்காரி அடி குத்தினுக்கு முன்னழகு முட்டுது கிரி மினுக்கி மீனு குட்டி தழுகி வையாரி அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி மனஜா கருப்பனோட ஊரமே ஜாலே ஆனா ராஜாவோட சேர்ந்து வெள்ள புள்ள பத்தாலே கிரிஜா கோயிலத்தா சுத்தி வந்தாலே ஆனா ஜோடி ஜோடியான இல்லாம கஞ்சி நின்னாலே தினமும் ரோட்டு மேல ரூட்டு விடும் போக்கு நல்லாலே அவள வாழ ஒட்ட நறுக்க வந்த கதிர் நந்தாலே சிறுக்கி சீனு கட்டி சினுங்கி சிங்காரி அடி குத்தினுக்கு முன்னழகு முட்டுது கிரி மினுக்கி மீன் குட்டி தழுக்கி ஒய்யாரி அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி என்ன சிறுக்கி சீனு கட்டி சினுங்கு சிங்காரி அடி குத்தி நிற்கும் அழகு முட்டுது கிரி மினுக்கு மீனு குட்டி தழுகு வையாரி அவ வந்த ஜட பின்னழகு எத்தனை கோடி அவள வாழ ஒட்ட நறுக்க வந்த கதிர் நந்தாலே